செண்பகப்புவானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பூ வனமெல்லாம் செண்பகப்புவானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பூ நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு நாமெல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்திலே செந்தாழம்பு அக்கரையிலாயிரம் பூ புத்திருக்கு தாமரப்பூ பொன்னிறத்து காஞ்சரம்பூ புத்தம் புது பூஞ்சிருப்பு தாப்பு எப்போதும் மாறாப்பு எடுப்பான பூந்தோப்பு எண்ணெய் எண்ணெய் எங்கும் தித்தி பூப்பு ஒட்டாத ஊதாப்பு வண்ண வண்ண இன்பம் ரெட்டி பூப்பு வழி முழுதும் பனப்பு என கழைப்பு புது தொகுப்பு வகுப்பு கணக்கெடுப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு தென்பொதிக காத்தினிலே செந்தாழம்பு செண்பகப்பூவானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிக காத்தினிலே செந்தாழம்பூ